யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மை வென்றான் இவன், அன்பானவன். உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உறைகின்றவன், உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். கோடையில் மழையானவன், என் வாடையில் வேளானவன், கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன். என் டிரைவர் வந்துட்டாரு, ஐ நீட் டு கோ, பாய். நான் ஸ்பெஷல் கிளாஸ் இது, நீ ஹோகி, நான் வர்த்தேன். Hi guys, Prabhu, your driver varla, enna drop pandriya? Okay, ninga unga vela paarenga, naanga enga vela paakuram. Sari ready ah? Enge ulai kurti chella, solvaya than kadal mela. En penmayum ile paarave, un marvile idam poduve. Yenendru idaiyile kuragirade. இதயங்கள் இணைகிறதே, உன் கை விரல் என் கை விரல் கேட்கின்றதே. யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், வேளானவன், அஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன்.